என்று பிரமாணம் பேசுகிறது. அதனால அவன் அனர்களாக சர்வகர்மரு. எந்த காரியத்தையும் பண்ணுவதற்கு அவனுக்கு தகுதியே இல்லை, அதை சாப்பிடுவதற்கு கூட தகுதி இல்லை என்று சொல்லலாம். நமக்கு சாப்பிடுவது சாப்பிடுவதும் கூட சமதாரம் பண்ணி விசேஷம் பண்ணி அவரும் முறைப்படி சாப்பிட கொண்டிருக்கிறது, அதுவுமே ஒரு வைதிக கர்மா தான். அதனால எந்த வந்தனம் பண்ணாலும் எந்த ஒரு கர்மா செய்வதற்கும் அவனுக்கு தகுதியற்றவனாக ஆகிறான். எதிர்ந்தே குருதே கர்ம பிரச்சனை பரவாயில் முறையில் அவன் மீறி சந்தாவந்தி பண்ணாமல் அவன் எந்த காரியத்தை செய்தாலும் அவனுடைய பலம் அவனுக்கு கிட்டாது. ஆக நாம் நம்முடைய காரியங்கள் பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து கர்ப்பாதான் சிறந்து ஆரம்பித்து கடைசிகளும் எல்லாம் வேத மந்திரங்கள் இல்லாத ஒரு கர்மா கூட கிடையாது, எல்லாம் வைதிக கர்மாக்கள் தான். அதனால பாகிஸ்தா எந்த காரியம் பண்ணுவதற்கு நமக்கு தகுதி இல்லாமல் போய்விடும். அதனால சந்தாவந்தத்தை அவசியம் பண்ணணும். அக்காலத்தில் சத்தியாவசிய ராவன் காட்டுக்கு போனபோது அங்க சந்தியாவந்த ஒரு நதிக்கரை வந்த உடனே அங்கிருந்த சந்தியாவந்த பண்ணிட்டு அதுக்கு மேல போறாரு. நம்ம சந்தியாவந்தம் பண்ணுவதற்காக விஸ்வாமித்திரி கூட என்ன பண்றார், சுப்ரஜா ராமா உருவாசி பிரவர்த்தே சுத்திட்ட வரதா தூர கட்டையும் தெய்வமான நிகழ்கிறார். ஆக பொழுது முடிய போறது பொழுதுமானா சந்தியாவந்தம் பண்ண வேண்டாமா, துரியோத முன்னாடி அர்ஜி பிரதானம் பண்ணுமே இன்னும் படுத்துக்கே எழுந்துரு என்று குழந்தையோட ராமகிருஷ்ணன் எழுதுகிறார். அதனால ரிஷிகள்தான் சந்தியாவனம் பண்ணியிருக்கார். ரிஷயாக தீர்க்க சந்தித்துவாது இதமாயிரவாசினி ஹோ என்று யாரும் நிறைய சந்தியாவனத்தை பண்ணி சந்தியாவனத்தில் நிறைய காயத்ரி ஜபத்தை பண்ணதுனாலதான் நீண்ட காலம் அவர்களாம் வாழ்ந்தார்கள் என்று சொல்கிறார்கள். அதனால நமக்கு சந்தியாவனத்தை ஒழுங்காக பண்ணா ஆயுர்பாவம் நமக்கு நன்றாக வளரும், நன்றாக சேவமாக நாம் இருப்போம். அதனால ஒருவேளை கூட நாம் சந்தியாவனத்தை விடவே கூடாது. ஒருவேளை அந்த காலத்துல காணாமல் போனாமல் கண்டுகொள்வது என்று காலையில உதயமாவதற்கு முன்னாடி அதிக பிரதானம் பண்ணி சூரியவாதி மானம் பிற்பாடு உபசாரம் பண்ணணும். மத்தியான காலத்துல நேர தலைக்கு நேர சூரியன் வருகின்ற காலத்துல மத்தியானித்து பண்ணணும். சாயங்காலம் அசைப்பதற்கு முன்னாடி அதிக பிரதானம் பண்ணி அப்புறம் நட்சத்திரவாதி மான உடனே உபசாரம் பண்ணணும். இப்படியாக சொன்ன வேலை காரியங்களை செய்யணும். அந்த வேலை காலத்தை ஊட்டி அந்த வேலையை செய்ய முடியாமல் போனாலும் கூட அதற்காக அந்த வேலை போயிடுச்சே என்பதற்காக சந்தாவந்தி விட்டுவிடக்கூடாது. அந்த வேலை தொடங்கினாலும் கூட அடுத்த வேலையை பண்ணணும். நாம் வெளியூருக்கு வைக்கோ சென்றாலும் அது ராத்திரியில வான உறுதியிலேயே எழுதியோ போனாலும் சந்தாவந்தி விட்டு போச்சுன்னா மறுநாள் காலை எழுந்தவரும் தீர்த்தா மாடி ராத சந்தாவந்தம் பண்ணிவிட்டு நேற்று விட்டு போன சாயங்கால சந்தாவனத்தை எப்போது பண்ணுகிறேன் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சந்தாவந்தம் பண்ண சொல்லியிருக்கிறது. அதனால சந்தியாவந்தை விடுவதற்கு நமக்கு எவ்விதமான உரிமையும் இல்லை. ஆகினால எல்லோரும் சந்தியாவந்தை பண்ணி அதன் மூலமாக சேவத்தை அடைய வேண்டும் என்று நாம் மங்களாசாதனம் பண்ணுகிறோம்.